பிறந்த பூ மஞ்சள் கொத்தே கொத்தே உன்னை சொந்தம் கொள்ள அந்த மன்னன் இல்லே. நாமும் தங்கும் இடம் அது சொந்தமில்லே. ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ. கேடு கெட்டு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போகாது. மாறு வத்தி போனாலும் தாய் மனசு வத்தி போகாது. வாடாமல்லி உன்னை காத்திருப்பேன். நம்ம சாமி துணை நாம் காத்திருப்பேன். வேறொருத்தி வீட்டு வாசலிலே கை நீட்டி நான் போய் நின்னதில்லை. உன்னை சொந்தம் கொள்ள இந்த மன்னன் உண்டு. நீ வந்த இடம் இன்பம் தங்கும் அங்கு. ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ. நித்தம் ஒரு துன்பம் வந்து ஏழை வீடுகளில் கதவை தட்டும். மாதம் ஒரு துக்கம் வந்து ஏழை மாதர்களின் நெஞ்சை தட்டும். ஏழு நாளும் இங்கு வெள்ளி இல்லே. நல்ல நாளும் இனி தள்ளி இல்லே. ஆனை கட்டி வாழும் மன்னவனும் உன் ஆணை கேட்க வாசலில் காத்திருப்பார். சேனை கொண்டு வந்து செல்வர்களும் ஒரு செய்தி சொல்ல உன்னை எதிர்பார்த்திருப்பார். கண்ணேறு வந்துவிடும் கனியே உன் கண்ணழகு. வருங்காலம் நமதேதான் வாடாதே கண்ணே. மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே. புண்ணியர் தேடும் புவி பிறந்த பூ மஞ்சள் கொத்தே கொத்தே. உன்னை சொந்தம் கொள்ள இந்த மன்னன் உண்டு. நீ வந்த இடம் இன்பம் தங்கும் அங்கு. ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ.